بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو ترى إذ يتوفى الذين كفروا الملائكة يضربون وجوههم وأدبارهم وذوقوا عذاب الحريق ذلك بما قدمت أيديهم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا يتمنين أحدكم الموت فَإِمَّا مُحْسِنًا فَلَعَلَّهُ أَنْ يَزْدَادُ وَإِمَّا مُسِيئًا فَلَعَلَّهُ أَنْ يَسْتَعْتِبُ فَإِذَا كَانَ أَلَّا يَبُدَّ لَهُ أَنْ يَقُولَ فَلْيَقُلْ اللَّهُمَّ أَحْيِنِي مَا كَانَتِ الْحَيَاةُ خَيْرًا لِي وَتَوَفَّنِي مَا كَانَتِ الْوَفَاةُ خَيْرًا لِي أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குமுரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு தன்னுடைய திருமறையிலே வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றானோ அந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதிரான மரணத்தை பற்றியும் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான். வாழ்க்கை ஹயாத் என்ற வார்த்தையை எத்தனை முறை ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பயன்படுத்துகின்றானோ அதே அளவுக்கு மௌத் என்ற வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். ஆக வாழும் முறை, வாழும் கலை என்பது இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டியது எப்படி ஒரு மனிதனுக்கு அவசியமோ, இஸ்லாமிய அடிப்படையில் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமோ, அதுபோன்று மரணத்தினுடைய விஷயத்திலும் ஒரு மனிதன் அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன முறைப்படி தன்னுடைய மரண விஷயத்திலும் அவன் நம்பிக்கை கொள்வதும் அதன் விஷயத்திலே அவன் நடந்து கொள்வதும் அவன் மீது கடமை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் உலக மாந்தருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றான். அந்த ரீதியில் சகோதரர்களே, ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது தபாரக் அல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் அல் யபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. சூரத்துல் முல்குடைய ஆரம்ப வசனம் ரப்பல் ஆலமீன் சொல்வது தபாரக் அல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், அனைத்து அதிகாரங்களையும் அனைத்து ஆட்சியையும் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முபாரக்கானவன், பரக்கத்து பொருந்தியவன், அவன் அனைத்து விஷயங்கள் மீது சக்தி பெற்றவன். அல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயா, அவன்தான் மனிதர்களுக்குரிய மற்ற ஜீவராசிகளுக்குரிய அனைத்து உயிரினங்களுக்குரிய மௌத்தையும் ஹயாத்தையும் அவன்தான் படைத்தான். இருந்தாலும் குறிப்பாக மனிதர்களை பற்றி ரப்பல் ஆலமீன் இங்கே சொல்வது மனிதர்களுடைய மரணத்தையும் மனிதர்களுடைய ஹயாத்தையும் அவன்தான் படைத்தான். எதற்காக வேண்டி என்றால் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் நல்ல அமல்கள், அழகான அமல்கள் செய்பவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக என்று ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். ஆக மனிதனுடைய ஹயாத்தை படைத்தவனும் அவன்தான், மனிதனுடைய மரணத்தை படைத்தவனும் அவன்தான். மனிதனுடைய இந்த ஹயாத்தையும் மரணத்தையும் அவன் படைத்தது மனிதர்களை சோதிப்பதற்காக, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அருமை சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் படைத்தது அவனுடைய சோதனைக்காக. எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த மனிதன் அல்லாஹ் கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றான், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மீறிய வாழ்க்கையை வாழ்கின்றான், எந்த அளவுக்கு இவன் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்கின்றான், அவன் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்கின்றான், எந்த அளவுக்கு இறை அச்சத்தோடும் இறை பக்தியோடும் வாழ்கின்றான், அல்லது எந்த அளவுக்கு இவன் திமிரெடுத்து வாழ்கின்றான் என்று சோதிப்பதற்காக வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். ஆனால் எந்த சோதனைக்காக அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான்? உங்களின் நல்ல அமல்கள் செய்பவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் வாழ்க்கையும் கொடுத்தோம் மரணத்தையும் கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய ரப்பல் ஆலமீன் வாழ்க்கையை சோதனைக்காக கொடுத்திருப்பதிலே அர்த்தம் இருக்கிறது நமக்கு விளங்க வருகின்றது. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், நல்ல அமல் செய்வது யார், தீய அமல் செய்வது யார் என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். ஆனால் மரணத்தையும் சேர்த்து அதே சோதனைக்காக என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த மரணத்தின் மூலமாக ரப்பல் ஆலமீன் என்ன சோதனை நடத்த விரும்புகின்றான் என்று பார்க்கும்பொழுது சகோதரர் இந்த ஆயத்துக்கு அழகான விளக்கவரை எழுதக்கூடிய முஃபஸிர்கள் சொல்கின்றார்கள், வாழ்க்கையை அல்லாஹ் சோதனை என்று குறிப்பிடுவது நாம் எல்லோரும் விளங்கி இருக்கக்கூடிய சோதனை. இந்த குறிப்பிட்ட பருவத்திலே, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே, இந்த குறிப்பிட்ட கெடுவுக்குள் இவனுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட கெடுவுக்குள் இவன் எந்த அளவுக்கு அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்கின்றான், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றான், எந்த அளவுக்கு என் மனம் போன வாழ்க்கையிலே அல்லது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்கின்றான் என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்க்கையை கொடுத்தான். அந்த சோதனையிலே அதனுடைய ரிசல்ட்டை, அந்த சோதனையினுடைய முடிவை, அந்த ஆய்வினுடைய முடிவை அறிவிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை படைத்தான். சோதனை என்பது உலகத்திலே நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் உலக வாழ்க்கையை கொடுத்தான். அந்த சோதித்த பிறகு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், அவர்களுடைய தீர்ப்பு என்ன, அவர்களுடைய தீர்வு என்ன, அவர்களுடைய ரிசல்ட் என்ன, நல்லவர்கள் கிடைக்கக்கூடிய பலாபலன் என்ன, தீயவர்கள் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை கொடுத்தான் என்று முஃபஸிர்கள் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்தை சொல்கின்றான், இன்னமா துவஃபுன உஜூரஹும் யௌமல் கியாமா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு கூலி வழங்கப்படுவது, நற்கூலியோ அல்லது துர்க்கூலியோ, நன்மைகளோ தீமைகளோ உங்களுக்கு கூலி வழங்கப்படுவது மறுமையில் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். மறுமை என்று வரும் பொழுது அந்த மறுமை என்பதே மரண மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு நிகழ்வுதான் மறுமையாகும். மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு நிகழ்வது மறுமை. ஆகவே அந்த மறுமையிலே மனிதனுக்கு நற்கூலி துர்க்கூலி என்பது வழங்குவது அல்லது அவனுக்காக தேவையான நன்மைகளை வழங்கி அவனை கௌரவப்படுத்துவது அல்லது அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை சீரழிப்பது, இது அனைத்தும் நடப்பது மனிதனுடைய மரணத்திற்கு பிறகுதான். அதனால் தான் ரப்பல் ஆலமீன் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களுடைய வாழ்க்கையும் அவன் தான் படைத்தான், உங்களுடைய மரணத்தையும் அவன் தான் படைத்தான். எதற்காக? உங்களில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் என்று சோதிப்பதற்காக. வாழ்க்கை என்பது சோதனைக்காக, மரணம் என்பது சோதனையினுடைய ரிசல்ட்டுக்காக. அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே எந்த நிலையிலும் அவன் மரணத்தை வரவேற்க அவன் தயாராக இருக்க வேண்டும். ஒரு மூமினை பொறுத்தவரை மரணத்தை வெறுக்கக்கூடாதவன், மரணத்தை வெறுப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுக்கின்றான், மரணத்தை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் யா அல்லாஹ், நான் மரணத்தை வரவேற்க வேண்டும், ஆகவே அந்த ஆசையோடு எதிர்பார்க்கும் மரணத்தை எனக்கு சீக்கிரம் தா என்றும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மரணம் எப்பொழுது வரட்டுமோ வருவதோ வரட்டும், அது எப்பொழுது வருமோ அதுவரை வரட்டும், ஆனால் அது வரவேற்க வேண்டும் என்பதற்காக சீக்கிரம் மரணத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யவும் கூடாது. அதே நேரத்திலே அது மரணம் நம்மை வந்துவிட்டது என்றும் பொழுது அதை விட்டு தப்பித்து ஓடுவதற்காகவோ அல்லது வெறுப்பதற்காகவோ அல்லது அதை விட்டு பயந்து ஓடுவதற்காகவோ ஒரு மூமின் முயற்சிக்கவும் கூடாது என்று சொல்வதுதான் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார், அந்த நோயினால் கடுமையான சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார். நாம் பல நோயாளிகளை பார்க்கலாம், ரொம்ப சிரமப்பட்ட நோயாளிகளை போய் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆ இருக்கிறேன், இந்த மூத்து மட்டும் தான் வரமாட்டேங்குது, அதைத்தான் எதிர்பார்த்துருக்கிறேன் என்று சொல்வார்கள். வெறுத்து போய், விரக்தியாகி போய். எம்பெருமான் ரசூலுக்கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விரக்தியிலும் கூட, வாழ்க்கையின் வெறுப்பின் விளிம்பில் நிற்கும் பொழுது கூட, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மரணத்தை யாசிக்காதீர்கள், லா யத்த மன்ன என்ன அஹதுக்குமுல் மௌத், உங்களில் யாரும் மரணத்தை விரும்பி ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டாம், யா அல்லாஹ் இனிமேல் நான் உலகத்தில் உயிரோடு என்ன பலன், என்னுடைய கண்கள் செயலிழந்து விட்டன, கால்கள் செயலிழந்து விட்டன, என்னுடைய உடல் உறுப்புகளெல்லாம் செயலிழந்து விட்டன, என்னுடைய ரத்த ஓட்டம் சீர்கட்டு விட்டது, என்னுடைய அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, இதற்கு பிறகு நான் உலகத்திலிருந்து என்ன பிரயோஜனம், ஆகவே யா அல்லாஹ் என்னை மூத்தாக்கி விடு என்று நீங்கள் யாரும் கேட்க வேண்டாம் அல்லாஹ்விடத்திலே. லாயத்த மன்ன என்ன அஹதுக்குமுல் மௌத், உங்களில் யாரும் அல்லாஹ்விடத்திலே மரணத்தை விரும்பி கேட்க வேண்டாம். ஏனென்றால் இம்மா முஹ்சினன், அவர் நல்லவராக இருந்தால், அவர் நல்ல மனிதராக இருந்தால், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடிய மனிதராக இருந்தால், அவர் மரணத்தை எப்போ வருமோ வரட்டும் என்று இருப்பது, அல்லது யாசிக்காமல் இருப்பது அவர் இன்னும் மரணத்தை நல்ல அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அவர் நல்ல மனிதராக இருந்தால் அவர் இன்னும் நல்ல அமல் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு ஹயாத்தா இருக்கிற வரைக்கும். ஆகவே அவசரப்பட்டு அவர் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கி விடு என்று துவா செய்ய வேண்டாம். ஒய்மா முசியன், அவர் ஒரு கால் கெட்டவராக இருந்தால், கெட்ட மனிதராக இருந்தால் அவரும் அல்லாஹ்விடத்தில் எனக்கு மரணத்தை கொடுங்க என்று கேட்க வேண்டாம். ஏனென்றால் எவ்வளவு தூரம் மரணம் அவருக்கு தள்ளி போகின்றதோ அந்த அவ்வளவு தூரம் நரகத்தின் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார் அவர், நரகத்தின் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். ஆகவே அவர் நல்லவராக இருந்தால் அப்பொழுது மரணத்தை விரும்பி கேட்க வேண்டாம் அல்லாஹ்விடத்திலே. ஏனென்றால் இருக்கும் காலம் வரை ஒரு சில நல்ல அமல் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அவர் கெட்டவராக இருந்தால் அப்பொழுதும் அவர் மரணத்தை விரும்பி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. ஏனென்றால் எதுவரை அவருடைய மரணம் தாமதிக்கப்படுமோ அதுவரை அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவர் தப்பித்துக் கொள்வார் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி என்று கேட்பதற்கோ, யா அல்லாஹ் என்னை மரணமாக்கி என்று கேட்பதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் அதே நேரத்திலே மரணம் வந்துவிட்டால் அதனை நாம் வரவேற்க தயாராகிவிட வேண்டும். அதை பார்த்து விரண்டோடுவதோ பயந்தோடுவதோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் பார்த்து பயப்படக்கூடிய மிகப்பெரிய அபாயம் அல்லது மிகப்பெரிய எதிரி அல்லது மிக பயங்கரமான மிருகம் என்றால் அது மரணத்தை தான் சொல்லலாம். மனிதன் பார்த்து பயப்படக்கூடிய மிகப்பெரிய அபாயகரமான ஒரு பொருள், ஒரு டேஞ்சரஸ் பொருள் என்றால் அது மரணத்தை தான் சொல்லலாம். எந்த மனிதன் மரணத்திற்கு அஞ்சாத மனிதன் கிடையாது, மரணத்திற்கு பயப்படாத மனிதன் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் மரணத்தை அஞ்சாமல் இருப்பது ஒரு புறம் இருக்க, மரணத்தை வரவேற்க தயாராகிவிட வேண்டும். ஏனென்றால் மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, எந்த மனிதன் அல்லாஹ்வை தான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அவனுடைய சந்திப்பை அல்லாஹ்வும் ஆசைப்படுகின்றான். நான் மரணித்தால் தான் ரப்பை சந்திக்க முடியும், நான் மரணித்தால் ரப்பால் என்னை சந்திக்க முடியும் என்பதற்காக எந்த மனிதன் தன்னுடைய ரப்பினுடைய சந்திப்பை ஆசைப்படுகின்றானோ, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், என் ரப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, அஹப்ப அல்லாஹ் லிகாஹு, அவனுடைய சந்திப்பை அல்லாஹ் விரும்புகின்றான். மன் அஹக் மன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்றானோ, கரிஹ அல்லாஹ் லிகாஹ, அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை வெறுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் யூதர்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து, யூதர்கள் முஸ்லீம்களிடத்திலே வந்து, என்று யூதர்கள் ஒரு பச்சை பொய்யை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். திமிர் பிடித்த பொய், நாங்க என்ன வேணாலும் பாவம் பண்ணிக்கலாம், நாங்க என்ன வேணாலும் தப்பு செஞ்சுக்கலாம், அதனால எங்களுக்கு முழுமையான மன்னிப்பு உண்டு. நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், வஹைபாஹு அவனுக்கு நெருக்கமான தோழர்கள், அவன் நண்பர்கள். ஆகவே லன் தமஸ்ஸன நார் இல்லா அய்யாம மாதுதாத், ஒரு குறிப்பிட்ட நாட்களை தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று யூதர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூதர்களுக்கு சவால் விடும் விதமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னான், நபியே நீங்கள் அவர்களை கேளுங்கள், நீங்கள் அவர்களை கேளுங்கள், அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்குரியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்ப வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பை விரும்ப வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவன் எப்பொழுது நான் அல்லாஹ்வை சந்திக்க தயார், அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றேன் என்று விரும்ப வேண்டும். அல்லாஹ்வை எப்பொழுது சந்திக்க முடியும், மரணம் நிகழ்ந்தால் தான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும், மரணம் நிகழ்ந்தால் தான் அவன் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். ஆகவே நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், சூரத்து சஃபில் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அவர்கள் நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், மரணத்தை நேசிக்கிறோம் என்று சொல்லட்டும் பார்ப்போம், நாங்கள் மரணத்தை நேசிக்கின்றோம் என்று சொல்லட்டும் பார்ப்போம். அவர்கள் அவர் நேசிப்பது ஒரு புறம் இருக்க, உள்ளுக்குள் மரணத்தை வெறுத்தாலும் உதட்டளவிலாத அவர்கள் மரணத்தை நேசிக்கிறார்களா என்று பாருங்கள், நேசிக்க மாட்டார்கள். அவர்கள் யுஹைபூன ஐ அவர் ஐயோ அம்மரு அல்ஃபசனா, உலகத்திலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்படி ஆசைப்படக்கூடிய மக்கள் நாங்கள் மரணத்தை விரும்புகிறோம் என்று எப்படி சொல்வார்கள்? ஆகவே ஒருபோதும் மரணத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள், மரணத்தை நேசிக்க மாட்டார்கள். உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு மரணத்தை நேசிக்க வேண்டும். அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், யாராவது மரணத்தை நேசிக்கிறார்களா என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சவாலை விடுத்தார். இந்த வசனம் இறங்கிய பிறகு தஃப்ஸீர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த வசனம் இறங்கிய பிறகு யூதர்கள் அந்த வாதத்தை நிறுத்தி விட்டார்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்வதையும் எங்களை நரகத்தில் கொஞ்ச நாளைக்கு தான் அல்லாஹ் போடுவான், அதுக்கப்புறம் நாங்கள் சொர்க்கத்து போயிடுவோம் என்று சொல்லி வந்த பச்சை பொய்யையும் இந்த வசனம் இறங்கிய பிறகு யூதர்கள் நிறுத்தி விட்டார்கள். அருமை சகோதரர்களே, யூதர்கள் அல்லது காஃபிர்கள் இவர்களுடைய இயல்புதான், இவர்களுடைய குணம்தான் என்னவென்றால் ஐயோ அம்மரு அல்ஃபசனா, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது. இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் தலைவனும் அல்லது எந்த ஒரு இயக்க தலைவனும் தன்னுடைய தொண்டர்கள் முதலில் என்ன கோஷம் போட வேண்டும் விரும்புகிறார்கள், தன்னுடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று சொல்ல வேண்டும். வாழ்க, அவருடைய பெயரை சொல்லி இன்னார் வாழ்க, எங்கள் தலைவர் வாழ்க என்று வாழ்க என்று கோஷம் போட வேண்டும். அப்படி கோஷம் போட்டால் அது அந்த மனிதனுக்கு மிக மிக பிடித்தமான காரியம். இது அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதனுக்கும் உள்ள இயல்பு இது. மரணத்தை விரும்பாத, மறுமையை விரும்பாத, அல்லாஹ்வை நேசிக்காத எல்லா மனிதர்களுக்கும் உள்ள இயல்பு என்ன இயல்பு? தான் உலகத்திலே வாழ வேண்டும், வாழ்க வாழ்க என்று தன்னை வாழ்த்த வேண்டும் என்று விரும்புகின்றான். அந்த அடிப்படையில் தான் பிறந்த நாள் என்று ஒன்று ஏற்படுத்தி அந்த பிறந்த நாளைக்கு எல்லோரையும் வர வைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து எல்லோரும் தன்னை வாழ்த்த வேண்டும். இன்னும் நூறாண்டு காலம் நீ வாழணும், இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் வாழணும், இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழணும் என்று மற்றவர்கள் தன்னை வாழ்த்த வேண்டும் என்று மனிதன் ஏன் விரும்புகிறான் என்றால் அவனுடைய இயல்பு அவன் அல்லாஹ்வை வெறுக்கின்றான், மறுமையை வெறுக்கின்றான், அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்றான். அதனால் நிரந்தரமாக இந்த உலகத்திலேயே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். உண்மையிலேயே யார் அல்லாஹ்வை நேசிக்கின்றார்களோ, அல்லாஹ்வை விரும்புகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் மரணத்தை வெறுக்க மாட்டார்கள். ஏன்? மரணம் என்பது அல் மௌத்து ஜஸ்ருன் யூசில் ஹபீப் இல் ஹபீப், மரணம் என்பது ஒரு பாலம், இந்த பாலம் தான் ஒரு நேசனை இன்னொரு நேசனிடம் கொண்டு போய் சேர்த்து வைக்கின்றது. மனிதனை அவனுக்குரிய நேசனான அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மரணம் என்பது ஒரு பாலம். ஆகவே இந்த பாலத்தை ஒருவன் நெருங்கினால்தான் அவன் தன்னோட நேசனை போய் அடைய முடியும். அல்ல, குறைந்தபட்சம் அந்த பாலம், பாலத்தை நெருங்குவதற்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் அதை ஆர்வத்தோடு காத்திருப்பானோ அவன் தான் தன் நேசனை சந்திக்க முடியும். அந்த ரீதியில் சகோதரர்களே, நாம் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே எந்த நிலையிலும் மரணத்தை நேசிக்க வேண்டும். மரணத்தை நேசிப்பதற்கு என்ன வழி? மரணத்தை நேசிப்பதற்கு என்ன வழி? நான் மரணத்தை நேசிக்கிறேன் என்று எழுதிவிடுவதோ, அல்ல மரணத்திற்கு தூது அனுப்புவதா, மரணமே நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று தூது அனுப்புவதா, அல்லது அல்லாஹ் எடுத்து சொல்வதா யாரால் மரணத்தை நேசிக்கிறேன் என்று? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணத்தை நேசிப்பதற்குரிய வழி என்னவென்றால், உங்களுடைய இன்பங்களை துண்டிக்கக்கூடிய மரணத்தை அதிகமதிகமாக நினைவு கூறுங்கள். மரணத்தை நினைவு கூர்ந்தால் ஒரு மனிதனுடைய இன்பம் துண்டிக்கப்பட்டுவிடும். ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா மகிழ்ச்சி உச்சக்கட்டத்தில் இருக்கிறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், அந்த நேரத்தில் அவன் இப்பொழுது தனக்கு மரணம் வரப்போகிறது என்று தெரிந்தால் அவனுடைய மகிழ்ச்சி நீடிக்குமா, அவன் சந்தோஷம் நீடிக்குமா? அடுத்த வினாடி அவனுடைய இன்பம் துண்டிக்கப்பட்டு விடும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமல் லத்தாத், உங்களுடைய இன்பங்களை துண்டிக்கக்கூடிய மரணத்தை அதிகமதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மரணத்தை ஞாபகப்படுத்துவது என்பதுதான் சகோதரர்களே ஒரு மூமினுடைய நற்குணங்களில் ஒன்று. எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவருடைய மடியிலே தலை வைத்து படுத்திருக்கின்றார்கள். ஒரு முறை படுத்திருக்கும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீராக வருகின்றது. அந்த கண்ணீர் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஆடையை நனைத்து விடுகின்றது. அனை ஆயிஷா கேட்கிறாள், யார சொல்ல என்ன நினைத்து அழுகின்றீர்கள்? எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் மரணத்தையும் மறுமையை நினைத்து அழுதேன். எந்த சூழ்நிலையில்? பள்ளிவாசலிலே தனிமையில் உட்கார்ந்து அல்ல, தொழுகைக்கு பிறகு அல்ல, படுத்திருப்பது தன்னுடைய பாசத்திற்குரிய மனைவியின் மடியில், மனைவியும் கணவனும் தனிமையில் இருக்கும் நேரத்தில், அந்த சூழலிலும் அந்த நிலையிலும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தையும் மறுமையும் நினைத்து அழுதேன் என்று சொல்கிறார் என்றால், அவர்கள் மரணத்தை நினைப்பதற்கு எந்த விதமான வரையறையும் இல்லை, எந்த விதமான வறுமுறையும் இல்லை, எந்த விதமான தடையும் இல்லை, எல்லா நேரத்திலும் மரணத்தை நினைத்தார்கள். ஆனால் நாம் எந்த அளவுக்கு மரணத்தை நினைக்கின்றோம்? சொல்லப்போனால் மரணம், மரணம் மௌத்துங்கிற பேச்சை கேட்டாலே அலறுவோம். நாம வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம், மகிழ்ச்சி, ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சந்தோஷமாக. அந்த நேரத்தில் ஒருத்தர், இப்போ நமக்கு மூத்த வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாச்சுங்க, அடிச்சிருப்பாள், எந்த நேரத்தில் எதை பேசணும், விவசாயம் இல்லை, கோவம் வருமா வராதா, இந்த நேரத்தில் மூத்த பற்றி பேசுறது அவசரமா, நவுது பில்லா, இப்போ மூத்த பற்றி பேசுற, மூத்த என்றாலே ஒரு அவசரமான வார்த்தை, அது ஒரு கெட்ட வார்த்தை, சொல்லக்கூடாத வார்த்தை அது. அந்த அளவுக்கு மரணம் என்பது நமக்குள் வெறுப்புக்குரிய ஒரு பொருளாக, வேதனைக்குரிய பொருளாக மாறிவிட்டது. இந்த நிலை மாறி சகோதரர்களே, மரணம் என்பது எந்த நிலையிலும் நம்மால் வரவேற்கப்படும் ஒரு அற்புதமான பொருளாக இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சூரத்துல் அன்ஃபால் 50வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், மரணத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் எப்படி உயிரை கைப்பற்றுவான், மரணத்தை வெறுக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் உயிரை எப்படி கைப்பற்றுவான் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கின்றான், இது எத்தவஃபல்லதீன உலவு தரா, இது எத்தவஃபல்லதீன கஃபரு அல் மலாயிகா, நபியே நீங்கள் பார்த்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, உலவு தரா அந்த நிகழ்ச்சியை, அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, இது எத்தவஃபல்லதீன, இது எத்தவஃபல்லதீன கஃபரு அல் மலாயிகா, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, மரணத்தை மறுக்கக்கூடிய, மரணத்தை நிராகரிக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றும் பொழுது, எவரி போன உஜூகம் அதுபாரகம், அவருடைய முகங்களையும் அவருடைய பின்பக்கத்தையும் பலார் பலார் என்று அறைவார்கள். மனிதர்கள் கையால் அல்ல, மலக்குமார்கள் கையால் அல்லாஹ் சொல்கின்றான், எதிரி போன உஜூகம் அதுபாரகம், அந்த இறை மறுப்பாளர்களுடைய முகங்களையும் அவருடைய பின்பக்கங்களையும் பலார் பலார் என்று அறைவார்கள், அறைந்து சொல்வார்கள், ذُوقُوا عَذَابَ الْحَرِيقِ, நரகத்தினுடைய வேதனை இங்கே சுவைக்க ஆரம்பித்துக்கொள் என்று சொல்வார்கள். யார், இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள், அவர்களுடைய உயிரை கைப்பற்றப்படும் பொழுது. அதே நேரத்தில் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நல்ல மூமின், ஒரு இறையச்சமுள்ள மூமின், அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மூமின், அவனுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது மலக்குகள் அழகான முறையில், எளிதான முறையில் அவருடைய உயிரை கைப்பற்றி நல்ல அற்புதமான பட்டுத்துணியில் அவருடைய ரூஹை வைத்து, அவரை அந்த பட்டுத்துணிக்கு உயர்தரமான நறுமணப் பொருட்கள் பூசி அந்த உயிரை முதல் வானத்திற்கு எடுத்துச் செல்வார்கள் மலக்குமார்கள். எடுத்துச் செல்லும் பொழுது அங்கே முதல் வானத்தில் உள்ள மலக்குமார்கள் எல்லாம் மர்ஹபம் பி ரூஹி தய்யிப், மர்ஹபம் பி ரூஹி தய்யிப், இந்த பரிசுத்தமான ஆன்மாவுக்கு எங்களுடைய வரவேற்பு, இது யாருடைய ஆன்மா, இது யாருடைய உயிர், இது யாருடைய ரூஹ் என்று முதல் வானத்திலே மலக்குமார் ஆச்சரியப்படுகிறார்கள். பிறகு அந்த மலக்குள் மூத்தானவர், மூத்துக்குரிய மலக்கானவர் அந்த மலக்குமாரத்தை விவரிக்கின்றார், இது இன்ன மனிதனுடைய ரூஹ், இவர் இப்படி நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தார், அதனால் அவருக்கு இப்படிப்பட்ட கண்ணியம் என்று சொன்னவுடன் அடுத்த இரண்டாவது வானம் வரை அந்த முதல் வானத்து மலக்குகள் அந்த ரூஹு கூடவே வந்து இரண்டாவது வானத்திற்கு வழி அனுப்புகின்றார்கள். இரண்டாவது வானத்து வானவர்கள் அவர்களும் மர்ஹபம் பி ரூஹி தய்யிப், இந்த அழகான உயிரை நாங்கள் வரவேற்கிறோம் என்று அவர்கள் வரவேற்று, இப்படியே ஒவ்வொரு வானத்திலும் வரவேற்கப்பட்டு அது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு எடுத்து செல்லும் பொழுது அந்த உயிர் நல்ல உயிரானது, அல்லாஹ்வுடைய அரிசை பார்த்த உடனேயே சஜிதாவில் விழுந்துவிடும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே சஜிதா செய்து பழக்கப்பட்டு, இங்கே அதிகமாக தொழுது பழக்கப்பட்டு, ஐவேளை தொழுகை பேணுதலாக தொழுது பழக்கப்பட்ட அந்த உயிர், அந்த நல்ல ஆன்மா அல்லாஹ்வுடைய அரிசிலே அல்லாஹ்வுடைய பார்க்கும் பொழுது அங்கேயும் சஜிதா செய்துவிடும். அங்கே யாரும் அந்த உயிருக்கு உத்தரவிட மாட்டார்கள், அல்லாஹ் சொல்ல மாட்டான் சஜிதா செய்யும் சொல்லி, மலக்குமார்கள் சொல்லித்தர மாட்டார்கள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யும் சொல்லி. ஆனால் உலகத்திலே சஜிதா செய்து அல்லாஹ்வை தொழுது வணங்கிய அந்த நல்ல உயிர் அல்லாஹ்வுடைய அரிசியை மறுமையிலே பார்த்த உடனே அங்கேயும் சஜிதா செய்துவிடும் என்று ஐம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய உயிர் நல்ல முறையில் கைப்பற்றப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய அரிசிக்கு முன்னால் கொண்டு செல்லப்படும் பொழுது அந்த உயிர் அங்கே சஜிதாவில் விழ வேண்டும் என்றால், நாம் இங்கே நல்ல மனிதர்களாக வாழ்ந்து, அல்லாஹ் கட்டுப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பேணக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். இல்லை என்றால் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய நெஞ்சின் மீது சாய்ந்திருந்த நிலையில் அவருடைய உயிர் பிரிந்தது. ஆனால் அவர்கள் உயிர் பிரியும் பொழுது அவர்கள் பட்ட வேதனையை பார்த்துவிட்டு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ஃபலா அக்ரஹு ஷிட்டத்தல் மௌத், ஃபலா அக்ரஹு ஷிட்டத்தல் மௌத் லி அஹதின் அபதா, நான் இனிமேல் யாருடைய மரணத்திற்கு ஏற்படக்கூடிய வேதனையை பார்த்தும் நான் பயப்பட்டதில்லை, இதுவரை நான் வெறுத்ததில்லை மரணத்தின் வெறுப்பை, மரணத்தின் அந்த வேதனையை பார்த்து இதுவரை என்றால், பாதமா ரஐத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் கைப்பற்றப்படுவதை நான் பார்த்த பிறகு அதற்கு பிறகு யாருடைய உயிர் கைப்பற்றுவதை பற்றி நான் விருப்பதே இல்லை. ஏனென்றால் அவ்வளவு சித்தத்துல் மௌத், மரணத்திலே வேதனையை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உணர்வதை நான் நேரில் பார்த்தேன். ஏனால் பெருமானாருடைய உயிர் பிரிந்ததே என்னுடைய நெஞ்சின் மீதுதான். உயிர் பிரியும் பொழுது அவர்கள் பட்ட வேதனையையும் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் அவருடைய சித்தத்தில் மௌத்தையும் நான் பார்த்த பிறகு எந்த மனிதனுடைய சித்தத்தில் மௌத்தையும் நான் வெறுப்பதில்லை, மரணத்தின் வேதனையை வெறுப்பதில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த வேதனை பட்டிருக்கிறது என்றால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் எந்த நிலைக்கு, நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள் எம்மாத்திரம். ஆகவே அருமை சகோதரர்களே, நம்முடைய சக்கராத் நேரம், நம்முடைய மரண நேரம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்தால்தான், நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய கோலத்தோடு அமைத்தால்தான், நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு ஒத்ததாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டதாக, நம்முடைய உள்ளங்களிலே எதை பற்றியும் யாரை பற்றியும் கள்ளமோ கபடமோ பொறாமையோ குரோதமோ இல்லாதவர்களாக முழுக்க முழுக்க உண்மையான மூமினாக நாம் வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய ஹாத்திமுல் மௌத் என்று சொல்லக்கூடிய இறுதி மரணம் அல்லது மரணத்தின் இறுதி நேரம் நல்லதாக அமையும். அது நல்லதாக அமைந்தால் மட்டுமே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியும். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நல்ல மூமின்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. நல்ல மக்களாக வாழ்ந்து நல்ல மரணத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர தாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.